நாம் நிற்கும் நேரம் இந்நேரம் சோகத்தின் பூவாலே மாலைகள் கோக்கின்ற காலம் ஓர் காலம் பூஜை நீ பூஜித்தேன் நான் பன்னீரும் மாறும் தண்ணீராயின் ஸ்நேகத்தின் பூஞ்சோலை தீரத்தில் நாம் நிற்கும் நேரம் இந்நேரம் சோகத்தின் பூவாலே மாலைகள் கோக்கின்ற காலம் ஓர் காலம் பன்னீரும் மாறும் கண்ணீராயின்